மச்சானுக்கு மணப்பொண்ணுக்கு மொய்யெழுத சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மேல தாளந்தான் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மாசி மாசந்தான் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மேல தாளந்தான் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மாசி மாசந்தான் கெட்டி மேல தாளந்தான் மாட்டு மாலதா வந்து கூடும் வேளதா சிலரவிக்க சொல்லி சொல்லிக்க பக்கம் மாமா இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம் மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா மாட்டு மாலதா வந்து கூடும் வேளதா பூச்சூடி பொஞ்சாதி வந்தாச்சு என் புருஷன் நீயாச்சு என் மனசு போலாச்சு நேரங்காலம் எல்லாமே இப்பத்தானே தோதாச்சு சொந்தம் என்ன ஆயாச்சு சோகம் எல்லாம் போயாச்சு பூ முடிச்ச மாலே பசுந்தேனே சுகந்தா கொண்டு வந்த சொந்தம் இது ஆயிரம் காலங்கள் கூடுவது மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா மாத்து மாலதா வந்து கூடும் வேளதா பட்டு செலரவிக்க சொலி சொலிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சன்னம் மாசி மாசந்தான் கெட்டி மேல தாளந்தான் மாட்டு மாலதான் வந்து கூடும் வேளதான் பொன்மானே ஒன்னால பூங்காத்தும் தீயாச்சு அஞ்சு வகை பூபாலம் மம்முதனும் போட்டாச்சு அந்தி பகல் இனி மேலே கட்டிலர பாட்டாச்சு நித்தம் இது பாலே மடி மேலே வீரவா என்னாளுமே இனி உன்னோடுதான் மாலதா வந்து கூடும் வேளதா பட்டு சிலரவிக்க சொல்லி சொல்லிக்க பக்கம் மாமி இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம் மாசி மாசந்தான் கெட்டி மேளதாளந்தான்